பரிச்சாளே அவாரம்பு ஆறேழு நாளா நாம் போகும் பாதையில் காத்திருக்கு பொண்ணுனி மூக்கு ஏனம்மா வேட்டிருக்கு ஆறேழு நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு என்னுனி மூக்கு ஏனுங்க வேர்த்திருக்கு கண்ணென்றும் துடிக்குதடி கல்யாண மேளம் அடிக்குதடி ஆசையை நெஞ்சில் சுமந்தபடி அண்ணாந்து பார்க்கும் இளைய கொடி வாரம்பு ஆறேழு நாளா நாம் போகும் பாதையில் காத்திருக்கு பொண்ணுனி மூக்கு ஏனம்மா வேர்த்திருக்கு